தலைப்பு வெற்றி தோல்வி. வெற்றியை இழப்பேனோ தோல்விக்கு அஞ்சி, தோல்விகளும் சொல்லுமே வெற்றியின் பாடம். தோல்வியின் சுவையை வென்றவன் சொன்னான், வெற்றி நனைந்திடா வியர்வை மலையோ, தோல்விகளின் நிழலாய் வெற்றிகள் தொடரும். தோற்றவனை தேற்ற வெற்றிகள் இருக்கு.